ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? கண்களுக்கும் இன்பமில்லை, கடமையில் ஈந்தெடுத்தாள் உன்னையடா. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? கண்மலர்ந்த பெண்மயிலை நான் அடைந்தேன், நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே. நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே.